கரையிலை மேலே போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ, மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ. தலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ.